பத்மிலிங்கனே, அருணலிங்கனே, ஆதிலிங்கனே, ஜோதிலிங்கனே, ஏகலிங்கனே, தீபலிங்கனே, எங்கு நோக்கினும் தோன்றும் லிங்கனே. அனலான பெருமானே அருணாச்சல, உன் அருள் தானே எமை காக்கும் சோணாச்சல. அனலான பெருமானே அருணாச்சல, உன் அருள் தானே எமை காக்கும் சோணாச்சல. நீ எழுந்திடும் ஸ்தம்பலிங்கனே, தேவர் போற்றிடும் ஸ்தானுலிங்கனே, அருணாச்சலத்து ஆதிலிங்கனே, அன்பில் சுடரும் ஜோதிலிங்கனே, பூவணிந்திடும் புஷ்பலிங்கனே, புண்ணியம் தரும் தேயுலிங்கனே, அண்ணாமலையே அக்னிலிங்கனே, இன்னல் போக்கும் நீசலிங்கனே, வேதலிங்கனே சீதலிங்கனே, வேதலிங்கனே வேஷலிங்கனே, ஹர ஹர சிவசங்கர அருணாச்சல சிவகுருவி சம்போ சோணாச்சல. அனலான பெருமானே அருணாச்சல, உன் அருள் தானே எமை காக்கும் சோணாச்சல. சரணம் சரணாகதியே செய்தோம் தினமும். மலையான சிவநாதாருணாச்சல, உன் மகிமைக்கு அளவேது சோணாச்சல. மலையான சிவநாதாருணாச்சல, உன் மகிமைக்கு அளவேது சோணாச்சல. நீரெழுந்திடும் ஜம்புலிங்கனே, நெற்றி மூன்று கண் சுடரும் லிங்கனே, அக்னிலிங்கனே, அருணலிங்கனே, ஆதிலிங்கனே, ஜோதிலிங்கனே, நிர்மலேசனே நித்யலிங்கனே, நெஞ்சிலே வளர் நிமலலிங்கனே, ஏகலிங்கனே, தீபலிங்கனே, எங்கு நோக்கினும் தோன்றும் லிங்கனே, ஞானலிங்கனே, நயனலிங்கனே, சோணலிங்கனே, சுகுணலிங்கனே, சிவ சிவ என பாடினோம் திரு அண்ணாமலை அழகி திருவருள் தினம் நாடினும். மலையான சிவநாதாருணாச்சல, உன் மகிமைக்கு அளவேது சோணாச்சல. அனலே சரணம் சரணாகதியே செய்தோம் தினமும். உமையோடு நடமாடும் அருணாச்சல, நீ உலகாடும் தவரூபம் சோணாச்சல. உமையோடு நடமாடும் அருணாச்சல, நீ உலகாடும் தவரூபம் சோணாச்சல. விண்ணின் வெளியாக விரியும் லிங்கனே, வெற்றி தருகின்ற வீரலிங்கனே, பௌர்ணமி நாளில் சீதலிங்கனே, புன்னகை திடும் புனிதலிங்கனே, கண்ணில் தெரிகின்ற ரூபலிங்கனே, எண்ணையல அரூபலிங்கனே, ஔஷதங்களாய் பூக்கும் லிங்கனே, அம்மையப்பனாய் உறையும் லிங்கனே, கோணலிங்கனே, குமரலிங்கனே, மோனலிங்கனே, முக்திலிங்கனே, ஹர ஹர சிவசங்கர அருணாச்சல சிவகுருவி சம்போ சோணாச்சல. உமையோடு நடமாடும் அருணாச்சல, நீ உலகாடும் தவரூபம் சோணாச்சல. அருணாச்சலனே அனலே சரணம் தினமும். நிலவேறும் முருநாளே அருணாச்சல, நீ நலம் சேர்க்கும் திருநாளே சோணாச்சல. நிலவேறும் முருநாளே அருணாச்சல, நீ நலம் சேர்க்கும் திருநாளே சோணாச்சல. காற்றின் வடிவான வாயுலிங்கனே, கவலை தீர்க்கின்ற கேதுலிங்கனே, ஞானம் தந்திடும் ரமணலிங்கனே, நயனம் காட்டிடும் இமயலிங்கனே, தோற்றம் பெ பெரிதான தூயலிங்கனே, தோஷம் நீக்கிடும் ராகுலிங்கனே, காலம் கேட்டிடும் கைலலிங்கனே, கங்கை மேலிரும் காசிலிங்கனே, ஸ்ரீலிங்கனே, காளலிங்கனே, ஹஸ்திலிங்கனே, பக்தலிங்கனே, சிவ சிவ என பாடினோ, திரு அண்ணாமலை அழகி திருவருள் தினம் நாடினோ, நிலவேறும் முழு நாளே அருணாச்சல, நீ நலம் சேர்க்கும் திருநாளே சோனாச்சலா. அருணாச்சலனே அனலே சரணம், தினமும் பாராளும் பெருமானே அருணாச்சல, உன் பாதங்கள் கதியாகும் சோனாச்சல, பாராளும் பெருமானே அருணாச்சல, உன் பாதங்கள் கதியாகும் சோனாச்சல, காமநயனியும் கண்டலிங்கனே, கால சர்ப்பம் உடல் கொண்டலிங்கனே, ரகசியங்களாகிரியும் லிங்கனே, ராஜராஜனாய் ஆளும் லிங்கனே, மண்ணிலே வளர் பிருத்விலிங்கனே, மங்கை தழுவும் ஏ கம்பலிங்கனே, பகை விரட்டிடும் வீரலிங்கனே, படைகணங்களின் பூதலிங்கனே, கானலிங்கனே, கீதலிங்கனே, பாணலிங்கனே, பரமலிங்கனே, ஹர ஹர சிவசங்கர, அருணாச்சல சிவகுருவி சம்போ சோனாச்சல, பாராளும் பெருமானே அருணாச்சல, உன் பாதங்கள் கதியாகும் சோனாச்சல. அனலே சரணம், சரணாகதியே செய்தோம் தினமும், வளமாக வருகின்றோம் அருணாச்சல, நீ வளமெல்லாம் தர வேண்டும் சோனாச்சல, வளமாக வருகின்றோம் அருணாச்சல, நீ வளமெல்லாம் தர வேண்டும் சோனாச்சல, சங்கதாரியுடன் சேரும் லிங்கனே, சங்கரன் கோயில் மூலலிங்கனே, அருணாச்சலத்து ஆதிலிங்கனே, அன்பில் சுடரும் ஜோதிலிங்கனே, மங்கை பாகனே அர்த்தலிங்கனே, செங்கோடுரை சக்திலிங்கனே, அண்ணாமலையே அக்னிலிங்கனே, இன்னல் போக்கும் நீசலிங்கனே, இஷ்டலிங்கனே, இமயலிங்கனே, அஷ்டலிங்கனே, அமரலிங்கனே, சிவ சிவ என பாடினோம், திரு அண்ணாமலை அழகி திருவருள் தினம் நாடினோம், வளமாக வருகின்றோம் அருணாச்சல, நீ வளமெல்லாம் தர வேண்டும் சோனாச்சல. அருணாச்சலனே அனலே சரணம், அடிதோறும் வடிவேற்கும் அருணாச்சல, எங்கள் விடிவெள்ளி நீதானே சோனாச்சல, அடிதோறும் வடிவேற்கும் அருணாச்சல, எங்கள் விடிவெள்ளி நீதானே சோனாச்சல, ரவி குலம் தொழும் தாமலிங்கனே, இனிய திங்களூர் சோமலிங்கனே, பௌர்ணமி நாளில் சீதலிங்கனே, புன்னகை திடும் புனிதலிங்கனே, மதுரையம்பதி சொக்கலிங்கனே, வண்ண கஞ்சனூர் சுக்கலிங்கனே, ஔஷதங்களாய் பூக்கும் லிங்கனே, அம்மையப்பனாய் உறையும் லிங்கனே, சரவலிங்கனே, அரவலிங்கனே, ரமணலிங்கனே, ராஜலிங்கனே, ஹர ஹர சிவசங்கர, அருணாச்சல சிவகுருவி சம்போ சோனாச்சல, அடிதோறும் வடிவேற்கும் அருணாச்சல, எங்கள் விடிவெள்ளி நிறானே சோனாச்சல. சரணாச்சலனே அனலே சரணம் சரணாகதியே செய்தோம் தினமும் மணியாகி பொன்னான அருணாச்சல இன்று மலையாகி மலைப்பான சோணாச்சல மணியாகி பொன்னான அருணாச்சல இன்று மலையாகி மலைப்பான சோணாச்சல மங்களம் தரும் வில்வலிங்கனே வாழ்வழித்திடும் செல்வலிங்கனே ஞானம் தந்திடும் ரமணலிங்கனே நயனம் காட்டிடும் இமயலிங்கனே மங்கையம் அமர் கமலலிங்கனே பனியிலாகிய கைலைலிங்கனே கானம் கேட்டிடும் கைலைலிங்கனே கங்கை மேலிரும் காசிலிங்கனே நாகலிங்கனே நடனலிங்கனே யோகலிங்கனே போகலிங்கனே சிவ சிவ என பாடினோம் திரு அண்ணாமலையழகி திருவருள் தினம் நாடினும் மணியாகி பொன்னான அருணாச்சல இன்று மலையாகி மலைப்பான சோணாச்சல அருணாச்சலனே அனலே சரணம் சரணாகதியே செய்தோம் தினமும் பண்ணோடு இசையாகும் அருணாச்சல எங்கள் கண்ணூரும் நிலவான சோணாச்சல பண்ணோடு இசையாகும் அருணாச்சல எங்கள் கண்ணூரும் நிலவான சோணாச்சல தனமணிக்கும் குபேரலிங்கனே தானலிங்கனே சொர்ணலிங்கனே ரகசியங்களாய் விரியும் லிங்கனே ராஜராஜனாய் ஆளும் லிங்கனே தருணலிங்கனே அருணலிங்கனே ஹேமலிங்கனே பீமலிங்கனே பகை விரட்டிடும் வீரலிங்கனே படைகணங்களின் பூதலிங்கனே நிருதிலிங்கனே யமலிங்கனே இந்திரலிங்கனே வருணலிங்கனே ஹர